जी। मदन मनोहर सुंदर नारी मधुरई दल मलर अलगी नई कोरी மயங்கிடுவார் எழில் ராஜவசீகரே நாட்ய சிங்காரி அனார்கலி அனார்கலி அனார்கலி வாஹ் வாஹ் Oh, சபாஷ் பெண்ணி சபாஷ், அஸ்வரசர்கள் அதிலோக சுந்தரத்தோடு அபிநயிக்கிறார்கள் என்று கேட்டோம். இந்நாள் நம் கண்களாலே பார்த்தோம். போகுவா அனார்கலி, நம் சமூகத்திற்கு வா.